25வது நாளுக்கான தியானம். அந்தகாரம் வரும் முன் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். லூக்கா 23:42. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரம் 3 மணி வேளையாகும். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஜீவனை விட்டார். காலை 9 மணி முதல் மத்தியானம் 3 மணி வரை இந்த சம்பவம் நடைபெற்றது. மொத்தம் 6 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கினார். அதில் 3 மணி நேரம் அந்தகாரமாக இருந்தது. மீதி இருந்தது 3 மணி நேரம்தான். ஆரம்பத்தில் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் என்று எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். இந்த கேலி கிண்டலுக்கு மத்தியில் இயேசுவானவரின் சாந்தமான வார்த்தைகள் அருகாமையிலுள்ள ஒரு கல்லனை தொட்டது. ஆரம்பத்தில் பரியாசம் பண்ணின அந்த கல்வன், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று மற்றவனை கடிந்து கொண்டான். இந்த 3 மணி நேரத்தில் இயேசு பிரசங்கம் எதுவும் செய்யவில்லை. இயேசு நடந்து கொண்ட விதத்தில் அந்த கல்வன் பிரசங்கம் ஒன்றை பார்த்தான். மனமாற்றம் என்ற அற்புதம் நடைபெற்றது. இயேசுவிடம் பரதேசியில் ஒரு இடம் வேண்டுமென விண்ணப்பம் செய்தான். பாவிகளை ரட்சிக்கவே தான் வந்ததை அந்த கடைசி கட்டத்திலும் இயேசு கிறிஸ்து நிரூபித்தார். இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்த உடனே அந்தகாரம் பூமியை சூழ்ந்து கொண்டது. அந்தகாரம் முடியும் போது இயேசு மரித்து விட்டார். இந்த கல்வன் சரியான நேரத்தில், அதாவது அந்தகாரம் வருமுன், தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். இயேசு மரிக்கும் முன்னர் இது செய்த கடைசி அற்புதம் என்று இதை கூட நாம் சொல்லலாம். நாமும் பரபரப்பான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேடையில் செய்யப்படும் பிரசங்கத்தை காட்டிலும் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும் பிரசங்கம் மிகவும் வல்லமையுள்ளது. நம் வாழ்க்கையை பார்த்து சிலர் மனமாற்றம் அடையலாம். நாம் தான் நடமாடும் வேதம் என்று சொல்வதுண்டு. நம் நடை, உடை, சொல், செயல் எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அதை பார்த்து அநேகர் கிறிஸ்துவிடம் வர முடியும். அதுபோல எந்த நேரத்தில் நமக்கு இருக்கும் வாய்ப்புகள் அந்தகாரப்படும் என்று நமக்கு தெரியாது. எனவே அந்தகாரம் நம் வாழ்க்கையை சூழும் முன்ன மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரதேசில் நமக்கு நிச்சயம் இடம் உண்டு. அந்தகாரம் வரும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இப்போதே மனம் திரும்புவோமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் கடைசி காலம் என்று கிறிஸ்தவர் அல்லாதோரும் சொல்கின்றனர். அப்படி இருக்கும்போது அந்தகாரம் வந்து நம்மை இழுத்து செல்வதற்கு முன் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்துவிட்டால் நம் வாழ்வு ஒளிரும். கடைசி நிமிடத்தில் மனமாற்றம் கண்ட கல்வனுக்கு கிருபையாக பரதேசு கிடைத்தது. எல்லாருக்கும் அது போன்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. நமக்கு கிடைத்த இந்த நாட்களிலேயே மனம் திரும்புவோம். அந்த பரதேசியின் வாழ்வு நமக்கு கிடைக்கும். அமேன். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்று எண்ணி தற்பரன் தயவை தள்ளிடலாமோ? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை நீ எங்கு கழிப்பாய்? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உன் உள்ளம் திறவாயோ என்று ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அந்தகாரமான நாட்கள் வரும் முன்பே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவீராக. ஏனோ தானவென்று வாழ்ந்து கொண்டிராமல் நித்தியத்தை எங்கு கழிப்போம் என்ற உணர்வோடு இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஞானத்தை தாரும். எங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்கள் கிறிஸ்துவை எங்களில் காணும் விதமாக இருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்.